சாட்டை வீசும் சத்தம் கேக்குது, கம்மா கரையே கிட்டு கிட்டுங்குது, குதிரை மணிகள் கனகணக்குது, குதிரை ஏறி பவனி வாழார் ஐயனாரு, குதிரை ஏறி பவனி வாழார் ஐயனாரு. சாட்டை வீசும் சத்தம் கேக்குது, கம்மா கரையே கிடுகிடுங்குது, குதிரை மணிகள் கணக்கணக்குது, குதிரை ஏறி பவனி வாரார் ஐயனாரு, குதிரை ஏறி பவனி வாரார் ஐயனாரு. கடிவாளம் பட படக்குது, காலடி யோசை இடி முளைக்குது, குதிரையுமே கணச்சு வருது, காத்தாக பறந்து வாருது, காத்தாக பறந்து வாருது. நாலு காலு பச்சலிலே என் குதிரை விரைந்து வாருதே, அழகுடனே ஐயனாரே மின்னலாகி ஜொலித்து வரவே, மின்னலாகி ஜொலித்து வரவே. சாட்டை வீசும் சத்தம் கேக்குது, அம்மா கரையே கிடுங்கிடுங்குது, குதிரை மணிகள் கணக்கணக்குது, குதிரை ஏறி பவனி வாரார் ஐயனாரு, குதிரை ஏறி பவனி வாரார் ஐயனாரு. தேக்குமார வலிமையாரே தேடி வந்து வரங்கொடுப்பா, காவலுக்கு சக்தியோட கம்மாயில் ஓரம் நின்று, ஆவலோட வல்லவட்டி அணிந்திருப்பார் ஐயனாரே, அணிந்திருப்பார் ஐயனாரே. சாட்டை வீசும் சத்தம் கேக்குது, கம்மா கரையே கிடுகிடுங்குது, குதிரை மணிகள் கணக்கணக்குது, குதிரை ஏறி பவனி வாரார் ஐயனாரு, குதிரை ஏறி பவனி வாரார் ஐயனாரு. வீரனாகி நின்றிருப்பா வெள்ளாமை காக்கின்ற, வீரனாகி நின்றிருப்பா பொல்லாத சதிகளையே பொசுக்கிடுவார் ஐயனாரே, கதிரருக்கு நேரம் எல்லாம் களத்தினிலே பார்த்திருப்பா, கதிர் அறுக்கும் நேரம் எல்லாம் களத்தினிலே பார்த்திருப்பா, குதிரையே நெல்மணியே கொட்டிடுவார் ஐயனாரே, கொட்டிடுவார் ஐயனாரே. சாட்டை வீசும் சத்தம் கேக்குது, கம்மா கரையே கிடுகிடுங்குது, குதிரை மணிகள் கணக்கணக்குது, குதிரை ஏறி பவனி வாரார் ஐயனாரு, குதிரை